श्रीमान वेंकटनाथ आर्य कवितार्किक केसरी वेदांत आचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं नीलातुंग स्तनगिरि शुद्ध मद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुति शतशिर सिद्ध मध्यापयन्ति स्वोच्चिष्टायां सजनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदातस्य नमैदमिदं भूय ये वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. டுடேஸ் வேர்ஸ் ஆஃப் திருப்பாவை பாசுரம் நம்பர் 14 14th பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நகிழ்ந்து அம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். த ஆயர்பாடி பெண்கள், த விமன் ஃபோக்ஸ், தி டிசைர் டு அப்சர்வ் த நோன்பு. ஆண்டாள் எனாக்ட்ஸ் ரீஎனாக்ட்ஸ் திஸ் அண்ட் பர்ஃபார்ம் சரணாகதி நோன்பு. தட்ஸ் ஃபார் த வெல் பீயிங் ஆஃப் த என்டையர் கம்யூனிட்டி. ஸோ த லேடி ஹூம் தே ஆர் கோயிங் டு வேக் அப் நவ், she had agreed to join the group early in the morning and had even taken up the responsibility of waking up everyone else. But now she is still sleeping tight, having forgotten the same. So Andala and her friends tried to awaken the friend of theirs and saying, "Oh dear friend, flowers like lotus and shenkalneer bloom at daybreak, and they are already blooming. They are quite annoyed that she had not gotten up. She had promised that she would wake us up. Instead, we are waking you up. She has forgotten all about the promise and is sleeping happily." So they say, "Come, the flower Shankarineer is already blooming at the daybreak. So under the rays of rising sun, they are ready to bloom. Flowers like Ambal, the night queen, bloom while the moon is in rise and remain so until daybreak. So Ambal is beginning to close because the dusk is finished. It's going to dawn. While on our way, we have seen the bloom of Shankarineer and the droop of the Ambal into a bud. You may also notice the same among the flowers." So they wanted to wake her up by giving all the signs of the morning, wee hours. Andal continues saying, "You might accuse me of manually flowering the beautiful bud, but let me give you a more satisfactory elucidation, more satisfactory happening. Are you not able to hear the rhythm of the conch shell that is being blown from the temple? They have freshened up themselves into a neat, holy, saffron attire after having spent an enchanting night relishing on betel leaves and nuts. So, Shengal Podikurai Venpal Tavattavar, the Kapata Sanyasis, it is also time now for the acharyas of the order to take up the holy bath, perform their tapas and their duties and the worship of Perumal. Wake up now immediately and join us." So these prayers, these requests, please, went unheard. Andal continues, "Oh friend, you told us yesterday to be ready to go to the Yamuna early in the morning and it would be your responsibility to wake all of us. It's indeed a noble virtue to do, but it's a difficult virtue also. It's easy for everyone to make promises and statements. But now if you do not keep your promise, you have spent the time devoted loving moments with our Kannan. It would therefore not befit you to be a liar. Since you have been very intimate to Kannan, you have been privileged to receive him and his glory is completely in your heart. So you should not do this. We are determined not to go to the Nombu without you. Kannan would come only if you come. Arise, therefore, and quench our desire to see Kannan, our cravings for Kannan. These pleas also went unnoticed. Andal continues, we are not ashamed of you for having wronged on your word. Do not question the fact that when so many of us are going, what's your necessity to be there? You are privileged with the most wonderful art of speech. Just now how Sri Rama was enthralled with Hanuman's words in his very first meeting, as when he came in as a human, as a Brahmin, when he in the Brahmin's garb Hanuman came, when he first saw Rama Lakshmana. So will Kannan will fall for your words. So we request you to therefore help us in saving us by singing the glories of Kannan, who lives in the love-filled heart of yours and who captivates us by his divine form, adorning the Shankh and the Chakram, and who simply enchants and enthralls us with his beautiful, large, well-laid-out, well-spread, ready-lined centamare kan, beautiful eyes that are like the lotus flower in full bloom, whose eyelashes are drawn long and neat. So the girl immediately rushed out from her house to join the group to Yamuna. The inner meaning are so beautifully talked about in this verse. So here, Nangai, Nanadai, Navadayai. Nangai, the gopis address the sleeping gopi with the above three chosen names. Nangai, Nanadai, Navadayai. Uttama Purushans are addressed as Nambi and Uttama Strees are referred to as Nangai. Nambi is the one who has advanced skills in all fields, Sakala Pantidyam and Anushtanam. So the ladies of such outstanding attributes are also recognized as Nangai, Swamini. This gopi is one such Nangai. Nanadai, Nan. Nanam is adakkam, modesty. So, it not only means adakkam, it also, in a esoteric context, it means ahankara. For instance, Swami Desikan has stated at the end of Chilrai Ragasyam, Nan periyomallom, we do not have ahankaram, Nan, egotism, haughtiness. Swami Desikan describes himself as one devoid of ahankaram. This Nangai is free of dosham of ahankaram abakaram. Nanathai fits her very well. Navudayai, everyone in this world has a tongue, nak. Nak means that produces walk or speech. These tongues produce walk that nourishes the universe like acharyas. They are the true possessors of nak, navudayavar. So here, that's the blessed walk which is used to praise the Lord. Acharya Ramanuja has been saluted as Jayati Sakala Vidya Vahini Janma Shailaha. He is the Navudaya Nambi, whose walk is fragrant with Sakala Sastrams and Vidya. So here, the inner meanings of Pasura Vakyams as per Perukaranai Chakravartya Swami, Ungal Purakadai Totattu Vaviyul Shankarinir Vai Nehinde. Jnanam has blossomed in the heart of the tree in samsaram, allocated for the jivatmas, for the chetanams. The jnanam has blossomed in the heart of the jivatma, in samsara sagaram, in the tree of the samsaram. Ambalvai kumbinakan. Ambalvai means ஆம்பல், த ஃபிளவர்ஸ் லைக் காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாத்சரியம் அசோசியேட்டட் வித் அஜ்ஞானம் ஹாவ் க்ளோஸ்ட் தேர் பிட்டல்ஸ் பிகாஸ் ஞானம் ஹஸ் ப்ளூம்ட். சங்கர் கொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். மெனி வேரிங் த சேக்ரெட் திருமண் ஆன் தேர் ஃபோர்ஹெட், வேரிங் ரெட் பார்டர்டு வஸ்திரம்ஸ் அண்ட் பொசஸிங் த பவர் ஆஃப் தபஸ் ஆர் மெடிடேட்டிங் ஆன் பெருமாள் இந்தர் ஹிருதயம் அந்தரியாமி. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய். யூ த உத்தம அதிகாரி ஆச்சாரியன் ஹூ ஸ்டேட்டட் டு வேக் அஸ் இம்மர்ஸ்ட் இன் த டைம்லெஸ் சம்சாரம், ப்ளீஸ் பிளெஸ் அஸ், ப்ளீஸ் கெட் அப் அண்ட் பிளெஸ் அஸ் ஆச்சாரியா. நானாதாய் நாவுடையாய். You have to instruct us on Sat Vishayams. O Nangai, who is blessed with Sat Vak, O Acharya, who is blessed with Sat Vak, to recite the names of our Lord. Shangodi Shakkaram Yendum Tadakkayan Pangaya Kannanai Pada. Please initiate us and instruct us with the Ragasya Mantrams, so that on the Margam of Upasanai of the Lord, who holds the Shankhu and the Chakram in his hands to denote his Paratvam, so that we contemplate on his form while we recite or utter the Japam of the Mantrams which you had initiated us with. Shangodi Shakkaram Yendum Tadakkayan Pangayak Kannanai Pada, to sing in glory of that Lord. Adiyan ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.